கண்ணோ கெட்டிய பூங்குழல் மழக்கார் நிறக்கிளியூதடி மாவிளக்குடில் பைங்கிளி கிளி கோகில கிளி பாடடி மீண்டோ கெட்டிய பூங்குழல் மழக்கார் நிறக்கிளியூதடி தாழ்வரையில் குஞ்சு தென்னல் தாளமிடும் நிறுத்து இழுஸ்வரம் தொட்டெடுத்து நெஞ்சகத்தி ஜெகத்தின்.